மூன்று நிமிட தியானம். 3 பிப்ரவரி 2026 செவ்வாய். தலைப்பு: அறுப்பவர்களா அல்லது மறுப்பவர்களா? மனப்பாட வசனம்: தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். மத்தேயு 9:37-38. இன்றைய தியானம்: இயேசு ஒருபோதும் வயல்கள் வெறுமையாயிருக்கிறது என்று சொல்லவில்லை. வயலில் அறுவடைக்கான அறுப்பவர்கள் குறைவென்றுதான் சொன்னார். அறுப்பவர் கருணையுடனும் ஜபத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் வயலுக்குள் செல்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுக்கு சொந்தமானது என்று அறிந்து கவனத்துடன் அறுக்கிறார். அறுப்பவர் புகழையல்ல, ஆத்துமாவையே தேடுகிறார். ஆனால் கெடுக்கும்படி ஒளிந்திருப்பவன் வயலுக்கு அருகிலிருப்பான், ஆனால் அறுவடைக்குள் நுழையமாட்டான். ஊழியத்தை பற்றி பேசுவான், ஆனால் ஆத்துமாவின் பாரம் துளியும் இருப்பதில்லை. இன்று ஆண்டவர் கேட்கிற கேள்வி ஒன்றுதான்: நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அறுக்கிறவரா அல்லது வயலை சுற்றி சுற்றி வெறுமனே அலையும் ஒருவரா? அறுக்கும் அறிவாள் தேவனுடைய கையில் தயார் நிலையில்தான் இருக்கிறது. ஆனால் அதை பிடிக்க தயாராக உள்ள தூய கரங்களையே அவர் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆத்தும பாரமற்ற வெறுமையான வாழ்வு தண்ணீரற்ற மேகங்கள் போன்றது. தண்ணீரற்ற மேகங்கள் மழையை பொழிவதுமில்லை, விளைச்சலை கொடுப்பதுமில்லை. சாத்தான் தன்னுடைய வேலையாட்களை தந்திரமாய் நடமாட வைத்துள்ளான். இவர்கள் கள்ள உபதேசங்களாகிய களைகளை, உலக ஆசைகளை, தற்பெருமையாகிய விதைகளை விதைத்து விளைச்சலை கெடுப்பவர்கள். விதைக்காமல் அறுவடை செய்ய நினைப்பவர்கள். இவர்கள் தங்களின் தந்திரங்களால் பெரும் சேதத்தை விளைவிப்பர். தங்கள் பெயர் பிரஸ்தாபமடைவதே இவர்களின் பெரும் ஆவல். இப்படிப்பட்டவர்கள் நிறைந்துள்ள இந்த நாட்களில் நாம் வெகு ஜாக்கிரதையாக நம்மையும் நமது தேவனின் அறுவடையையும் பாதுகாக்க வேண்டும். அறுப்புக்கு எஜமான் தனது அறுவடைக்கு இன்னும் உத்தம ஊழியர்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். நாம் ஆயத்தமா? இன்றைய மேற்கோள்: தேவன் புகழ்பெற்ற மனிதரை அல்ல, மனதில் அக்கினியுள்ள மனிதரையே தேடுகிறார். லெனார்ட் ரேவன்ஹில். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: எழுப்புதல் இன்னும் தாமதிப்பது ஏன்? லெனார்ட் ரேவன்ஹில். தமிழில் பாஸ்டர் ரோமில்டன், டெல்லி. சபையில் திட்டமிடுபவர்கள் பலர், ஆனால் வேதனைப்படுபவர்கள் சிலர். ஜபத்தின் இரகசிய மறைவிடத்தில்தான் ஜபவேந்தர்களான அறுப்பவர்கள் உருவாகிறார்கள். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்தவும். ஜபம்: கர்த்தாவே, அறுவடைக்கு அருகிலிருந்தும் உமது இருதயத்திலிருந்து தூரமாக விடாதேயும். பிதாவே, எங்கள் கைகளில் அறிவாளையும் எங்கள் இருதயங்களில் ஜப பாரத்தையும் வைப்பீராக. கண்ணீரோடு அறுத்து கம்பீரத்தோடு திரும்பச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உங்களுக்கான ஒரு வார்த்தை: வயலை சுற்றி பார்ப்பவர்களை தேவன் கௌரவிப்பதில்லை. அறுவடையாட்களைத்தான் தேவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வெற்றியின் கிரீடம் சூட்டுகிறார். ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். ஃபோன் 9243183.